கண்ணே வேண்டும் எண்ணினும் ஈய கடவேன் என் உள்நேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதன்றோ பெண்ணே வன்மை கேகையன் மானே பெறுவாயேல் மண்ணே கொள்நீ மற்றையதொன்றும் மற என்றான். வேண்டும் என்னும் ஈய கடவையன் என் உள்நீர் ஆவி வேண்டினும் என்றோ உனதன்றோ பெண்ணே வன்மை கேகவன் மானே பெறுவாயால் மண்ணே கொள்நீ மற்றைய ஒன்றும் மற என்றான். இது தசரதன் கையையிடம் கெஞ்சி கேட்பதை சொல்லுகின்ற பாடல். கீழே விழுந்தவன் உணர்வு வரப்பெற்று உடனடியாக கேட்கிறான். ஏன் இத்தகைய வரங்களை கேட்கிறாய்? இது நியாயமாகுமா? அறம் தவறி இப்படி நீ கேட்கலாமா என்றெல்லாம் கேட்கிறான். அதற்கு அவள், எனக்கு இந்த வரங்கள் வேண்டும் என்று தான் பிடித்த பிடியில் உறுதியாக இருக்கிறாள். சற்றும் விட்டு கொடுக்கவில்லை. இவன் உணர்விழந்து விழுந்து விட்டான். இந்த வரங்கள் இவனை அதிர்ச்சி அடையச் செய்கின்றன. இவனுக்கு மிகப்பெரிய மனச்சோகத்தை உண்டு பண்ணுகின்றன. தாங்க மாட்டாத வேதனைக்கு உள்ளாகிறான் என்பதையெல்லாம் அவள் சிந்தித்து பார்க்கவில்லை. தன் நாயகன், கண்ணினும் இனிய கணவன் இத்தகைய நிலைக்கு ஆளாவதை, அவனது உடல் ஆரோக்கியத்தை கருதியாவது அவள் இத்தகைய வரங்களை கேட்பதை விட்டுவிட்டு இருக்கலாம். ஆனால் அவளுக்கு உறுதியாக மனதில் தீர்மானமாகிவிட்டது. கண்டிப்பாக தன் மகனை அரியணை ஏற்றிவிட வேண்டும். அரசாட்சி தன் மகனுக்குரியதாக ஆகிவிட வேண்டும் என்ற உறுதியான முடிவுக்கு அவள் வந்துவிட்டதனால் தன் நாயகனுடைய அத்தகைய நிலையை கூட அவள் கவனிக்க தவறிவிடுகிறாள். நாயகன் மீது அளவற்ற அன்புடையவள்தான். நாயகனை முன்பு போர்க்களத்தில் காத்து அவனுக்கு வெற்றி வாய்ப்பை வாங்கி கொடுத்தவள்தான். இயல்பாகவே அன்புடையவளாகத்தான் அவள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அன்புடையவர்கள் கூட, பற்று பாசம் மிகவும் வைத்திருப்பவர்கள் கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த அன்பு பாசத்தை விடவும் தாங்கள் கொண்ட வேறு ஏதோ ஒரு தீர்மானம்தான் பிரதானமானது, அதை சாதித்தே தீர வேண்டும் என்பதற்காக அன்புடையவர் மனம் புண்படுவதை கூட பொருட்படுத்தாமல் பிடித்த பிடியில் உறுதியாக இருப்பதை நாம் நடைமுறையில் பல மனிதர்களிடம் பார்க்கத்தான் செய்கிறோம். அதை போன்ற நிலைக்குத்தான் கைகேயி அங்கு வந்திருக்கிறாள். எனவே அவளுடைய மனத்தை எப்படி மாற்றுவது? இவள் ஏதோ ஒரு புத்தி மாறாட்டம் அடைந்திருக்கிறாள். யாருடைய போதனையோ கேட்டு இவளுடைய சிந்தை திரிந்து விட்டது. இவளை எவ்வாறு சரி செய்வது என்று இவன் நினைக்கிறான். அவள் இத்தகைய வரத்தை கேட்டவுடன் அவனுடைய நாடி நரம்புகளெல்லாம் துடிக்கின்றன. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்குள் ஒரு ஆவேச உணர்வு வந்து சேர்கிறது. இவளை இப்படியே கொன்றுவிடலாமா என்று கூட கருதுகிறான். ஆனால் பெண் கொலை என்பது ஒரு பெரும் பாவம். வாக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் தசரதன் அதற்கு மாறாக செயல்பட்டான் என்று அவப்பெயர் வந்து சேர்வது இன்னொரு புறம். இவாறெல்லாம் பல்வேறு விஷயங்களை மனதுக்குள் எண்ணி சிந்தித்து இவளை கொள்வதனாலும் பயனில்லை, வரத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதும் முடியாது. எனவே இவளை நயமான மொழிகளால் மாற்றிவிடுவதுதான் சரியானது. இவளுடைய மனநிலையை மாற்ற முயற்சி செய்வதுதான் சரியானது என்று தீர்மானித்து அவளிடமே வேண்டுகிறான். வரம் வேண்டியவளிடமே இவன் வரம் வேண்டுகிறான். அந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கு உருவாகி இருக்கிறது. அதனால் அவளை நோக்கி அவன் கேட்க சொல்லுகிறான், கண்ணே வேண்டும் எண்ணினும் ஈய கடவேன் என் உள்நேராவி வேண்டினும் இன்றே உனதென்றோ, பெண்ணே வன்மை கேகையன் மானே பெருவாயேல் மண்ணே கொள்நீ மற்றையதொன்றும் மறை என்றான். பெண்ணே, அவளை நோக்கி விழித்து பேசுகிறான், பெண்ணே, பெண் என்பது ஒரு பொதுச்சொல். அது எல்லா பெண்களையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுச்சொல். கைகேயிக்கு மட்டுமே உரிய தனிப்பட்ட சொல் அல்ல அது. ஆனால் அந்த சொல்லை கொண்டு கைகேயி அவன் விழித்து பேசுகிறான் என்றால் அதில் ஒரு குறிப்பு பொருள் இருக்கிறது. பெண்ணே, பெண்ணினத்தில் பிறந்தவளே என்று அவளை பற்றி சொல்லும்போது அங்கு ஒரு மறைமுக குறிப்பை அவன் கொடுத்து பேசுகிறான். பெண்கள் பெரும்பாலும் இளகிய மனமுடையவர்கள், இரக்க சுபாவம் அவர்களுடைய உணர்வோடு எப்போதும் கலந்து இருக்கக்கூடியது. அந்த பெண் குலத்தில் பிறந்த நீ இவ்வாறு வன்மையாக இருக்கலாமா? பெண்ணாகிய நீ, நான் இவ்வாறு இறங்கி கேட்கிறேன், உன்னை மன்றாடி வேண்டுகிறேன், நீ விட்டு கொடுக்க வேண்டியது தானே? அந்த தன்மை உனக்கு இல்லையா என்ற அந்த குறிப்பு பொருளும் அதற்குள் பொருந்தி வருமாறு பெண்ணே என்று விளிக்கிறான். பெண் குலத்தில் பிறந்த நீ எனக்கு இறங்கி உன்னுடைய அந்த விடாப்பிடியான தன்மையிலிருந்து விட்டு கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ அவ்வாறு செய்யாது இருப்பது நியாயமா என்ற குறிப்பெல்லாம் அதற்குள் பொருந்தி வரும்படி பெண்ணே என்று விளிக்கிறான். பெண்ணே, வன்மை கேகயன் மானே. அடுத்து திரும்ப அவன் கையையே விழித்து சொல்லக்கூடிய அந்த சொற்றொடரிலும் குறிப்பு பொருள் இருக்கிறது. வன்மை கேகயன் மானே. கேகயன் என்றால் கேகய நாட்டு அரசனாகிய கைகையினுடைய தகப்பனாரை குறிக்கக்கூடிய வார்த்தை அது. கேகயன் மானே என்றால் கேகயன் பெற்றெடுத்த மான் போன்ற பெண்ணே என்று அர்த்தம். அந்த கேகயன் என்பதற்கு வன்மை என்ற ஒரு அடை கொடுக்கிறார் கம்பர். வன்மை என்றால் வள்ளல் தன்மை, கொடைத்தன்மை என்று பொருள். கொடைத்தன்மை கொண்ட கேகையினுடைய மகளே, பிறருக்கு கொடுத்து கொடுத்து கரம் சிவந்தவனாகிய வள்ளலாகிய கேகையன் பெற்ற பெண்ணல்லவா நீ? பிறருக்கு கொடுக்கும் இயல்புடைய நீ பிறரிடமிடம் இருந்து எடுக்கும் இயல்புடையவளாக இருப்பது சரிதானா? அப்படி மாறிவிட்டது நியாயம்தானா என்பது அந்த சொற்றொடருக்குள் மறைந்திருக்கின்ற குறிப்பு பொருள். இப்படி சொல்லும் போதே அந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய அந்த மறைமுக கருத்தும் கைகேயிக்கு புலப்பட்டு விடும், அல்லது கைகேயி மனத்தை போய் அந்த குறிப்பு பொருள் உறுத்தும். நம் தந்தையை குறித்து நம் கணவன் மிகச் சிறப்பாக சொல்லுகிறான், கொடையாளியாகிய கேகயன் என்று சொல்கிறான். அப்படிப்பட்டவனுடைய மகளாகிய நாம் இவனிடம் இருந்து வலிய இதை பெறலாமா? பிறருக்கு எதையும் அள்ளி கொடுத்தே பழக்கப்பட்ட நம் தந்தையின் மரபு என்ன? அந்த மரபில் வந்த நான் இவ்வாறு பிறரிடமிருந்து எடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யலாமா என்று அவளுக்குள் மனச்சாட்சி கேள்வி கேட்கலாம். எனவே அதை கருதி அவன் கைகையை விழித்து பேசும்போது இவ்வாறாக சொற்களை பிரயோகித்து பேசுகிறார். வன்மை கேகயன் மானே, வள்ளலாகிய கொடைத்தன்மை பொருந்திய கேகயனுடைய மகளே, மகள் என்று கூட சாதாரணமாக சொல்லவில்லை, மானே என்று சொல்கிறான். மான் போன்றவளே, கேகயன் பெற்றெடுத்த மான் போன்றவளே, அவளை எந்தெந்த விதங்களிலெல்லாம் சமாதானப்படுத்தி விடலாம் என்ற எல்லா உத்திகளும் இந்த ஒரே சொற்றொடரில் வந்து விடுகிறது. பெண்ணே என்று விளிக்கிறான், அதில் பெண் குலத்திற்கு உரிய அந்த இரக்க சுபாவம் உனக்கு இருக்க வேண்டுமே, அதை விட்டு நீ மாறிவிடலாமா என்று ஒரு குறிப்பு பொருள் இருக்கிறது. வன்மை கேகையின் மகள் என்று சொல்லும்போது உன் தந்தை கொடையாளி, நீ கொடுக்காமல் எடுக்கலாமா என்ற ஒரு குறிப்பு பொருள் வந்து விடுகிறது. அடுத்து மானே என்று சொல்லும்போது அவளுடைய அழகை புகழ்வதாக வருகிறது. மனஸ்தாபம் வருகின்ற வேளைகளில் ஒருவர் இன்னொருவரை புகழக்கூடிய வார்த்தைகளை பேசும்போது அங்கு மனஸ்தாபம் மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த உத்தியையும் கையாளுகிறான். அந்த நேரத்திலும் இவன் அந்த வரங்களை கேட்டு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி திகைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் ஆதி அந்தம் அல்லாடி நிற்கின்ற அந்த தருணத்திலும் இந்த உத்தியெல்லாம் பயன்படுத்துகிறான். மானே என்று அவளுடைய அழகை சிறப்பித்து சொல்லி அவளை அந்த வகையிலாவது மனமாறுதல் அடையச் செய்து விடலாம் என்றும் முயல்கின்றார். இவ்வாறாக ஒரே சொற்றொடரில் கம்பர் ஆண்கள் கையாளக்கூடிய, பொதுவாக ஆண்கள் பெண்களை சமாதானப்படுத்த கையாளக்கூடிய உச்சியை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். பொதுவாக பெண்களினுடைய பிறந்த வீட்டின் பெருமையை ஒரு கணவன் சிறப்பாக சொன்னால் அந்த பெண்ணுக்கு அது காதுக்கு இனிமையாக இருக்கும். நல்ல குடும்பத்தில் நான் பெண் எடுத்திருக்கிறேன், உன் தாயும் தந்தையும் மிக சிறந்தவர்கள், அவர்கள் செய்த புண்ணியத்தின் பயனாகத்தான் நீ பிறந்திருக்கிறாய், அவர்கள் மிக ஊரிலேயே அந்தஸ்து மிக்கவர்கள் என்றெல்லாம் அந்த பெண்ணினுடைய தாய் தகப்பனை பற்றி புகழும் போது பெண்ணுக்கு அது மிகவும் மன நிறைவு கொடுத்து அவள் கணவனுக்கு இணக்கமாக நடக்கக்கூடிய சூழல் நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் நடப்பதை பார்க்கிறோம். அந்த உத்தியெல்லாம் அவன் கையாண்டு பார்க்கிறான். கைகையினுடைய தகப்பனாரை வன்மை கேகையன் என்று புகழ் சொற்களால் உயர்த்தி பேசுகிறான். இவாறெல்லாம் சொல்லிவிட்டு அவள் முகத்தில் எந்த மாறுதலும் தெரியாமல் இருப்பதை கண்டு இரண்டு வரங்களையும் இவள் விட்டு கொடுக்க மாட்டாள், இரண்டு வரங்களையும் கேட்காமல் இருக்க மாட்டாள். இவளுக்கு ஏதாவது இப்போது கொடுத்துதான் ஆக வேண்டும். எனவே ஏதாவது ஒரு வரத்தை கொடுக்கலாம், ராமனை காட்டிற்கு போகாமல் நிறுத்திவிடலாம். எனவே ஒரு வரத்தை கொடுத்து இவளை சமாதானப்படுத்தி விடலாம் என்று அவனுக்குள் ஒரு எண்ணம் தோன்றிவிடுகிறது. எனவே அவளை நோக்கி அவன் சொல்லுகிறான், கண்ணே வேண்டும் என்னினும் ஈயே கடவேன், நீ என்னுடைய கண்ணை கேட்டால் கூட நான் கொடுப்பேன். நீ மண்ணை கேட்டு இருக்கிறாய், மண்ணை கொடுப்பது எனக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. என்னிடம் இப்போது ஒரு ஒரு அரசன் நாட்டை ஆளுகிறான் என்றால் அவனுக்கு அந்த நாடு பெரியதா, அவனுடைய உடல் அவனுடைய தேகம் பெரியதா என்று கேள்வி வரும்போது அவன் நாட்டை இழக்கக்கூட சம்மதிப்பான், ஆனால் தன்னுடைய உடல் உறுப்புகளை எதையும் இழக்க சம்மதிக்க மாட்டான். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய உடைமை பொருளை விட அவனுடைய தேகம்தான் பிரதானமானது. அந்த தேகத்திலேயே சிரம் தான் மிக முக்கியமானது, இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். எனவே அந்த தலை தான் பிரதானமானது. அந்த தலையிலும் கண் என்ற உறுப்பு தான் மிக முக்கியமானது. எனவே தசரதன் கைகேயியை நோக்கி சொல்கிறான், யாருக்கும் தங்களுடைய உடல் உறுப்புகளில் மிக இன்றியமையாததான கண்ணை நீ என்னிடம் கேட்டால் கூட அந்த கண்ணை கூட நான் உனக்காக கொடுப்பேன். மண்ணை கொடுப்பது எனக்கு பெரிய விஷயம் அல்ல. கண் மட்டுமல்ல, என் உள்நீர் ஆவி வேண்டினும் இன்றே உனதன்றோ, என் உள்ளே இருக்கக்கூடிய உயிரை நீ கேட்டால் கூட இப்பொழுதே அது உனக்குரியது என்று நான் கொடுத்து விடுவேன். அப்படி இருக்கும்போது இந்த மண்ணை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். நீ கேட்டிருக்கிறாய், நான் கண்டிப்பாக கொடுப்பேன். பெருவாயேல் மண்ணே கொள்நீ, ரெண்டு வரங்களில் ஏதாவது வரம் பெற்றே ஆக வேண்டும் என்று நீ இருப்பாயேயானால், நான் இவ்வளவு சொன்ன பிறகும் உன்னுடைய மனம் மாறாமல் ஏதாவது என்னிடமிருந்து பெற்றே ஆக வேண்டும் என்று நீ இருப்பாயேயானால், பெருவாயேல் மண்ணே கொள்நீ, இந்த மண்டலத்தை, இந்த ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொள்வாயாக, மற்ற ஏதொன்றும் மற என்றான். இன்னொரு வரம் கேட்டாயல்லவா, அதை மறந்துவிடு, அதை ஒன்றையாவது விட்டுவிடு. இது உனக்கு நான் தந்து விடுவேன், இது தருவது எனக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. கண்ணை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன், என் உயிரை கேட்டாலும் உனக்கென்று தருவதற்கு சித்தமாக இருக்கக்கூடியவன், கண்டிப்பாக மண்ணை நீ கேட்டால் நான் தந்து விடுவேன், ராஜ்யத்தை நீ கேட்டால் நான் தந்து விடுவேன். ஆனால் மற்ற ஒரு வரத்தை நீ மறந்து விடு என்று அவளிடம் வேண்டி இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறான். கண்ணே வேண்டும் என்னினும் ஈயக் கடவேன், நீ கண்ணை, என்னுடைய கண்ணை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாலும் கூட, கண்ணே வேண்டும் என்னினும் ஈயக் கடவேன், ஈவதற்கு தவறமாட்டேன். கடவேன் என்றால் தவறமாட்டேன் என்று அர்த்தம், அதை கடந்து போக மாட்டேன். நீ கேட்பதை கடக்க மாட்டேன், அதாவது கேட்பதை தந்தே தீர்வேன், அதிலிருந்து தவறமாட்டேன். ஈய தவறேன், ஈய கடவேன், ஈவதை கடந்து போக மாட்டேன், கண்டிப்பாக கொடுப்பேன் என்று சொல்கிறான். ஈய கடவேன் என்றால் நிச்சயமாக கொடுப்பேன் என்று பொருள் படுகிறது அந்த சொற்றொடர் சேர்ந்து. அதனுடைய பொருள் உள்ளது உள்ளபடியே சொல்ல வேண்டுமென்றால், ஈய கடவேன் என்றால் ஈவதை தாண்டி போக மாட்டேன் என்று அர்த்தம். கடவேன் என்றால் கடக்க மாட்டேன், ஈவதை கடக்க மாட்டேன், அதாவது ஈயாமல் கடக்க மாட்டேன், கண்டிப்பாக ஈந்தே தீர்வேன் என்பதுதான் அதனுடைய பொருள். ஈய கடவேன், என் உள்நேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதென்றோ, உள்நேர் ஆவி, என் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆவி, உள் நேர், உள்ளே நேர்ந்திருக்கக்கூடிய, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய என்று அர்த்தம். ஆவி வேண்டினும், உயிரை நீ கேட்டாலும் இன்றே உனதென்றோ, இன்றைக்கே அது உனதல்லவா, உனக்குரியதல்லவா, இப்போதே அது உனக்குரியதல்லவா. இன்று என்பதற்கு இன்றைக்கே என்ற ஒரு பொருள் உண்டு, இப்பொழுதே என்ற ஒரு பொருள் உண்டு. இந்த இடத்தில் இப்பொழுதே என்று எடுத்துக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். இன்றே, இன்றைய தினமே என்று சொல்வதை விட இப்பொழுதே, நீ கேட்டால் இப்பொழுதே நான் உனக்கு கொடுத்து விடுவேன் என்று சொல்வது மிக பொருத்தமான பொருளாகும். பெண்ணே வண்மை கேகயன் மானே பெருவாயேல், நீ கொடையாளியாகிய கேகயன் பெற்ற பெண், அப்படிப்பட்ட நீ பிறரிடமிருந்து கேட்டு பெறுகிறாய், அவ்வாறு நீ பெறுவாயானால் மண்ணே கொள்நீ, மண்ணை மட்டும் ஏற்றுக்கொள், இந்த ராஜ்யத்தை மட்டும் ஏற்றுக்கொள், மற்ற ஏதொன்றும் மற்ற ஒரு வரம் கேட்டாயே அதை மறந்துவிடு என்று சொல்லுகிறார். அந்த மற்ற எது என்று சொல்லும்போது இரண்டு வரத்தில் மற்றொரு வரத்தை குறிக்கிறது, ராமன் காடு ஏக வேண்டும் என்ற வரத்தை குறிக்கிறது. அதை அவனால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. தன் மகன் காடு செல்வதாகிய வரத்தை, என் மகன் காடு செல்ல வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா, அந்த வரத்தை மறந்து விடு என்று அதை அவனால் வெளி அந்த வார்த்தைகளால் கூட சொல்ல முடியவில்லை. ராமன் காடு செல்ல வேண்டும் என்ற வரம் என்று, ராமன் காடு செல்லுதல் என்று வார்த்தை அளவில் கூட அவனால் உச்சரிக்க முடியவில்லை. எனவே மற்றையது என்று சுட்டுச் சொல்லால் சொல்லுகிறான். அந்த அளவிற்கு அவனுக்கு ராமன் மீது பற்றும் அன்பும் மிகுந்து இருந்தன என்பதை நாம் அவன் சொல்லக்கூடிய முறையில் இருந்தே புரிந்து கொள்கிறோம். மற்றையதொன்றும் மற மற்றதொரு வரத்தையும் நீ மறந்து விடு, அந்த மற்ற ஒரு வரத்தையாவது நீ மறந்து விடு, கேட்பதை விட்டுவிடு என்று சொல்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா கேக்குதா? ஐயா நான் ஆ, பேசுறது. கேட்கு. ஐயா, இப்ப வந்து நீங்க ஒரு செயலை செய்வாயா என்றால் செய்வேன், ஆ நடப்பேன், தூங்குவேன் அப்படின்னு ஆ சொல்லுவோம். அப்ப கடப்பாயான கடவேன் அப்படின்னு தானே வரணும். கடவேன் இங்கு எதிர்மறையாக வருது, கடக்க மாட்டேன் என்று அது பொருள்படுகிறது. அதுதான் ஏன்னு கேக்குறேன். நம்ம ஏன்னா மற்ற எல்லாத்துலயும் நான் நீ செய் தூங்குவேன், நடப்பேன், செய்வேன் ஓ, அந்த வேன் வேன் வருது, உடன்பாடா வருது, இங்கு எதிர்மறையா அப்படின்னு. வருதே அப்படின்னு கேட்குறீங்க, அப்படித்தானே? அங்க அந்த ஏகாரம் தான், அந்த ஏகாரம் சில இடங்களில் எதிர்மறையாக வரும். ஆமா. செய்யேன், போகேன், அங்கு ஒரு ஏகாரம் வருகிறது அல்லவா? செய்யேன் என்றால் செய்ய மாட்டேன், போகேன், படியேன், பார்க்கேன், அந்த ஏகாரம். ஓ சரி. ஏகாரம் உடன்பாட்டிலும் வரும், எதிர்மறையிலும் வரும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் கொள்ள வேண்டும். சில வார்த்தைகள் அப்படித்தான். இப்போது உதாரணமாக அதே போல இன்னொரு வார்த்தை சொல்லலாம். வாராய் என்று சொன்னால் வா என்று அர்த்தம். வாராய், வாராய், நீ வாராய் என்ற ஒரு பழைய பாடல் உண்டு. அதில் வருவாயாக, வருவாயாக என்ற பொருள் தரும்படி அந்த பாடலினுடைய அந்த வரிகள் அமைந்திருக்கின்றன. வாராய் என்றால் வருவாயாக என்று அர்த்தம். வாராய் என்பதற்கு வரமாட்டாய் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. வாராய், நீ வரமாட்டாய் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அங்கு அந்த ஒரே ஆகாரம்தான், அங்கு இருக்கக்கூடியது ஒரே ஆகாரம்தான். அது எதிர்மறையிலும் வருகிறது, உடன்பாட்டிலும் வருகிறது. அது சில வார்த்தைகள் அப்படி வரும். இங்கு கடவேன் என்பது கடக்க மாட்டேன் என்று எதிர்மறையில் வருகிறது. இதையே உடன்பாட்டிலும் எடுக்கலாம். கடவேன் என்றால் கடமைப்பட்டவன் என்ற ஒரு பொருளும் வரும். அது சில இடங்களில் அப்படி வரும். செய்ய கடவேன், நான் அதை செய்ய கடவேன் என்றால் நான் செய்ய கடமைப்பட்டவன் என்று ஒரு பொருளும் வரும், அப்படியும் வரும். இங்கு நீங்க ஈயே அந்த கடவேன் பொருளையும் என்பது கூட எடுத்துக்கலாம் ஐயா. அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஈயே கடமைப்பட்டவன் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் கடமைப்பட்டவன் என்று சொல்வது விட அதை தவற மாட்டேன், நீ கேட் ஈவதை தவற மாட்டேன், விட மாட்டேன் என்று சொல்வது இன்னும் உரை சொல் இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் என்பதனால் அந்த உரை நான் சொன்னேன். ஆனால் கடவேன், நான் கடமைப்பட்டவன் என்று எடுத்துக்கொள்வதும் பொருந்தக்கூடியதுதான். ஈவதற்கு நான் கடமைப்பட்டவன் தான், நீ கேட்பதை நான் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவன் தான் என்று சொல்வதும் பொருந்தக்கூடியதுதான். நல்ல ஒரு மரவேன் மாதிரி கேள்வி. வச்சுக்கலாம் ஐயா. மறவேன், அதே தான், மறவேன். சரியா சொன்னீங்க. மறவேன் என்பது எதிர்மறையாக வருகிறது அல்லவா, அதே போல தான் இது. கடவேன், கடக்க மாட்டேன் என்று. சரிங்க. அது சில தமிழில் அது ஒரு நுட்பமான இலக்கணம். சில இடங்களில் ஏகாரம் எதிர்மறையிலும் வரும், உடன்பாட்டிலும் வரும். அதே போல ஆகாரமும் அப்படித்தான், உடன்பாட்டிலும் வரும், எதிர்மறையிலும் வரும். இங்கு நாம் எதிர்மறை உடன்பாடு இரண்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். உடன்பாடாக எடுத்துக்கொண்டால் கடமைப்பட்டவன் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படினாலும் பொருந்தக்கூடியதுதான். எதிர்மறையில் எடுத்துக்கொண்டால் கடக்க மாட்டேன் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பொருள் எடுத்துக்கொண்டாலும் பொருந்தக்கூடியது. அந்த வார்த்தை அவ்வாறாக அமைந்திருக்கு. அதே போல இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம். கண்ணே, பெண்ணே, மண்ணே என்று எதுகைகள் அமைந்திருக்கின்றன. இரண்டாவது அடியில் மட்டும் உள் என்று வந்து விடுகிறது. இது ஏன் இவ்வாறு வராது? இவ்வாறு அமைக்க மாட்டார்கள் கவிஞர்கள். அங்கு ஒற்று, மெல்லின ஒற்று வந்திருக்கிறது, கண் என்று. அப்படியானால் இங்கு உன் என்று வருவதுதான் சரி, சரியாக இருக்கும். அப்படித்தான் அது வரும். உள் கூட்டல் நேர் என்பது பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது. உள்கூட்டல் நேர் சேரும் போது உன்னேர் என்று ஆகிவிடும். இங்கு பதிப்பாசிரியர் படிப்பவர்களுக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்பதற்காக அந்த உன்னேர் என்பதை உள்நேர் என்று பிரித்திருக்கிறார். உன்னேர் என்று வந்துவிட்டால் எதுகை நான்கு அடிகளிலும் சரியாக அமைந்துள்ளது. இது பதிப்பாசிரியர் செய்த பிரிப்பை தவிர கம்பர் அவ்வாறு பிரித்து எழுத மாட்டார். இது பதிப்பிற்காக செய்த பிரிப்பு, வேறு ஒன்றுமல்ல. ஐயா, இன்னொரு கேள்வி ஐயா. ஆம் வன்மை கேகயன்னு இருக்குல்ல ஐயா, ஆம் வன்மை வந்து இங்க நீங்க அது ஒரு எதிர்மறை பொருள்ல எடுத்துக்க, அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது இல்ல ஐயா? எதிர்மறை வன்மை பொருள் கிடையாது. வன்மை என்றால், வன்மை என்பதற்கு நீங்கள் ரன்னகர ஒற்று போட்டு இரண்டு சுழியின் போட்டு வன்மை என்று எழுதினால் அது வலிமை என்ற பொருள் தரும். இங்கு தன்னகர ஒற்று வந்திருக்கிறது. இது சரி. வன்மை என்றால் வள்ளல் தன்மை என்று அர்த்தம், கொடைத்தன்மை என்று அர்த்தம். இது நேர்மறையான பொருள் தரக்கூடிய வார்த்தை தான். கேகயனை சிறப்பிக்கக்கூடிய வார்த்தை தான் அது, வன்மை என்று. சரி ஐயா, பல வன்மம் இடங்களிலும் வரக்கூடிய அப்படின்னு வார்த்தை தான். வன்மை என்றால் கொடைத்தன்மை என்று பொருள், பிறருக்கு அள்ளி வழங்கக்கூடிய இயல்பு என்று பொருள். சரி ஐயா, வன்மம் அப்படின்னு ஒரு அது எதிர்மறை வார்த்தை. அதற்கு ரன்னகரம் வரும். வன்மம், ரன்னகரம், இரண்டு சுழியின் வரும் ரன்னகரம். வன்மம், வன்மம் என்றால் உள்ளுக்குள் பகைமை கொண்டிருத்தல், அதுதான் வன்மம். சரி. அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை, அந்த வார்த்தைக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. இரண்டுக்குமே அந்த ஒற்று, இரண்டாவது வரக்கூடிய ஒற்று வேறான ஒற்று என்பதனால் இரண்டுக்குமே அடிச்சொல் வேறு. எனவே அந்த வார்த்தை முற்றிலும் இதில் இருந்து வேறுபட்ட ஒரு வார்த்தை. சரி, நன்றி அப்படி சொல் ஐயா. அதற்கு இந்த நேரத்தில் தசரதன் வன்மக்கேயகன் மானே என்று சொல்லிவிட்டால் அவ்வளவுதான். கைகேயி ஏற்கனவே அப்படி இவனிடம் இருந்து, இவன் உயிர் போனாலும் போனதும் வரத்தை பெற்றுவிடலாம் என்று இருப்பவள் தன் தகப்பனாரை இப்படி சொல்லிவிட்டானே என்று அந்த முடியை நீ வரம் கொடுத்தால்தான் உண்டு, நீ செத்தாலும் போதும் என்று சொல்லிவிடுவாள். அப்படி சொல்ல மாட்டான் அல்லவா. சரி ஐயா, இந்த கம்பராமாயணம்லாம் 1000 வருடங்களுக்கு மேல எழுதுனது இல்லையா? ஆமாம், அச்சு கிட்டத்தட்ட இயந்திரங்கள் வந்து ஆயிரம். ஒரு 200 300 ஆண்டுகள் முன்னால தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். எது ஸோ அப்படி இருக்கும் போது வந்து இல்லை, எது இந்த எது ஆரம்பித்தது என்று கேட்கிறீர்கள்? அச்சு இயந்திரங்கள், அச்சு இயந்திரங்கள். ஆமாம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அந்த வேத மந்திரங்கள் வந்து வாய் வழியா சொல்லி சொல்லி சொல்லி இருக்க மாதிரி தமிழ் படித்தல் அண்ட் படிப்பித்தல் வந்து அப்படியே இருந்திருக்கா? அந்த மாதிரி எப்படி இது இத்தனை ஆமாம், எல்லாம் வருஷமா? ஓலைச்சுவடி ஓலைச்சுவடி மூலம் மாறி மாறி வந்திருக்கிறது. அதாவது ஒரு நூலை படிப்பவர்கள் அந்த நூல் தங்களுக்கு மிகவும் விருப்புக்குரிய ஒரு நூலாக இருந்தால் உடனே அதை பார்த்து ஒரு பிரதி செய்து கொள்வார். ஒருவரிடம் ஒரு பிரதி இருக்கும். ஒரு படித்த பண்டிதர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஊரில் அவர் பல பிரதிகள் வைத்திருப்பார். பல்வேறு நூல்களினுடைய பிரதி ஒன்று அவரிடம் இருக்கும். அவர் சேகரித்து வைத்திருப்பார் அல்லவா. அவரிடம் மாணவராக பல சிலர் சேருவார்கள், சிலர் அவருக்கு நண்பர்களாக இருப்பார்கள். அவரிடம் இந்தந்த சுவடிகளெல்லாம் இருக்கும் என்று கேள்விப்படுவார்கள். அப்படியானால் அவரிடம் போய் சேர்ந்து, ஐயா, உங்களிடம் உள்ள அந்த சுவடியை கொடுங்கள், நான் பிரதி செய்து கொள்கிறேன் என்று பிரதி செய்து கொள்வார். அவர் அவருக்கு வேண்டிய பிரதியை எடுத்துக் கொள்வார். அதை பார்த்து பார்த்து எழுதி கொள்வார். எழுதி கொண்டு அவர் வந்து படிப்பார். அதன் பிறகு அவர் தன் மகனுக்கு ஒப்படைப்பார் அந்த பிரதியை. மகன் படித்துவிட்டு இது நன்றாக இருக்குதே என்று அவர் சிலாகிப்பார். அந்த மகனிடம் இருக்கும் பிரதியை பார்த்து மற்றவர்கள் பிரதி செய்யலாம், அல்லது அந்த மகனே அந்த பிரதி கெட்டுப்போகக்கூடிய நிலை வந்துவிட்டது என்றால் அவர் இன்னொரு புதிய பிரதி செய்து வைத்துக் கொள்ளலாம். இப்படியே மாறி மாறி காலம் கடந்து கடந்து கால வெள்ளத்தை நீந்தி நீந்தி கரையான்களுக்கெல்லாம் தப்பி, செல்லரிப்பதற்கெல்லாம் தப்பி, பல்வேறு இயற்கை இடையூறுகளுக்கெல்லாம் தப்பி தான் இந்த இலக்கியங்கள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கின்றன. 3000 வருடங்களுக்கு முந்திய இலக்கியங்கள் வரைக்கும் இப்போது நம் கைவசம் வந்து சேர்ந்திருக்கின்றன. அப்படியானால் இப்போது சேர்ந்தவையே கணக்கில் அடங்காதவையாக இருக்கின்றன. இப்போது நம்மிடம் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களை எல்லாம், பழைய தமிழ் இலக்கியங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஓர் ஆயுள் போதாது. அந்த அளவிற்கு இலக்கியங்கள் நம்மிடம் குவிந்து கிடக்கின்றன. நமக்கு இவ்வளவு இடையூறுகளையும் தாண்டி வந்து சேர்ந்தனவே இவ்வளவு இருக்கும் என்றால் எத்தனை இலக்கியங்கள் பல்வேறு இடையூறுகளால் காணாமல் போயிருக்கும். அது பலரால் கண்டுகொள்ளாமல் செல்லரித்து செய்து போயிருக்கலாம். வெள்ளம், நெருப்பு போன்ற ஆபத்துகளால் பல பிரதிகள் இல்லாமல் போயிருக்கலாம். அந்நிய இதெல்லாம் ஆட்சிகள் போனது போக வந்து கிடைத்தது தான் இவ்வளவு. ஆ, சொல்லுங்கள். சில இடத்துல படிச்சிருக்கேன், அந்நிய ஆட்சிகள்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்க எல்லாம் வந்து நிறைய நூலகங்களே கொளுத்திருக்காங்க அப்படின்ற ஆமாம், மாதிரிலாம். அது ஆமாம். இஸ்லாமியர்கள் படையெடுப்பில் அதெல்லாம் நிகழ்ந்ததாக சொல்லுவார்கள். வெள்ளைக்காரர்கள் அந்தளவு செய்தார்கள், விரும்பி செய்தார்களா என்று தெரியவில்லை. அது வெள்ளைக்காரர்கள் பற்றியும் சில எதிர்மறையான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களில் சிலர் தமிழ் நூல்களை பதிப்பிக்கின்ற வேலைகளை செய்ததையும் நாம் பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கலாம். அந்நியர்களால் கெட்டது ஒரு பக்கம், அந்நிய படையெடுப்பினாலும் அந்நியர்கள் ஆண்டதுனாலும் கெட்டதும் ஒரு பக்கம் இருக்கலாம். அவர்கள் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் நல்ல தேர்ந்த அறிவார்ந்த சுவடிகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, நம்மவர்களே அந்த ஆடி பெருக்கு வருகின்ற நேரத்தில் வீட்டில் பரணில் கிடக்கின்ற சுவடிகளை எடுத்து ஆற்றில் விட்டால் புண்ணியம் சேரும் என்று விட்டதும் உண்டு. இதை நாம் உவே சாமிநாத ஐயருடைய அந்த எண் சரித்திரம் என்ற நூலில் நம்மவர்களே அப்படி நெருப்பில் போட்ட கதையை, நீரில் விட்ட கதையெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். அப்படி அவர்கள் விட்டு கொண்டிருக்கும் போதெல்லாம் அந்த தருணத்தில் போய் இவர் அவர்களிடம் இருந்து கெஞ்சி கூத்தாடி அவற்றையெல்லாம் மீட்ட செய்தியெல்லாம் அவர் அந்த நூலில் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்நிய சக்திகள் அழித்தது ஒரு புறம் இருக்க, நம்மவர்களும் ஐயா, அந்த இது ரொம்ப எண். முட்டாள்தனமா இருக்கே, ஆமாம், இது அதெல்லாம் அறியாமை தெரிஞ்சிருக்க தானே, இது மாட்டார். மிகவும் ஆமாம் முட்டாள்தனமான காரியமாக இருக்கே. ஆமாம் அது அது அது படிக்கும்போது மிகவும் வேதனையாகலாம் இருக்கிறது. அது அந்த பிரதி எல்லாம், சில பிரதிகளை பெறுவதற்கு உவேசா அவர்கள் மிக சிரமம் மேற்கொண்டிருக்கிறார். எங்கோ ஒரு பிரதி இருக்கிறது என்று எல்லாம் போயிருக்கிறார். அந்த அதிவீர ராமபாண்டியர் படி பார்த்தோம் அல்லவா, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. அவர் சிறந்த புலவராகவும் மன்னராகவும் இருந்து நல்ல நிறைய நூல்கள் அவர் சேர்த்து வைத்திருப்பதாகவும், அவர் வாழ்ந்த அந்த ஊரில் அந்த நூல்கள் எல்லாம் இருப்பதாகவும் கேள்விப்பட்டு இவர் அங்கே போகிறார். அங்கே போய் சங்கரன் கோயில் இருப்பதாக கேள்விப்பட்டு போகிறார். அங்கே சென்று அங்கு உள்ள கோயிலில் நிர்வாகியாக இருப்பவரிடம் இவர் போய் கேட்கிறார். ஆமாம், அவையெல்லாம் இருந்தன என்று அவர் கடந்த காலத்தில் சொல்லுகிறார். இருக்கின்றன என்று சொல்லாமல் இருந்தன என்று சொல்கிறார் அந்த கோயில் நிர்வாகி. இவருக்கு அந்த வார்த்தையை கேட்டவுடன் பகீர் என்கிறது. இருந்தன என்றால் அப்படியானால் இப்போது இல்லையா என்று அதிர்ச்சி அடைந்து கேட்கிறார். ஆமாம் ஆமாம், போன மாதம் தான் எல்லாத்தையும் தூக்கி நாங்கள் இடத்தை அடைத்து கொண்டு கிடக்கின்றன என்று எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினோம், அழித்தோம் என்று அவர் சொல்லுகிறார். அதை கேட்டு இவர் மனம் உருகி அந்த இறைவனுடைய சன்னிதானத்தின் முன்பே, இறைவா, தமிழுக்காக நான் இவ்வாறு வந்த செயல், பல இடையூறுகளை கடந்து இவ்வளவு தூரம் பயணித்து வந்த செயல் கைகூடாமல் போய்விட்டதே என்று அந்த இறைவன், சங்கரன் கோயில் இறைவனுக்கு முன்னாடியே அவர் மன்றாடி மனவேதனையை வெளிப்படுத்திவிட்டு வந்த நிகழ்வுகளை எல்லாம் உவேசா பதிவு செய்திருக்கிறார். இப்படியெல்லாம் கைக்கு கிடைக்கும் இதோ அங்கேதான் இருக்கிறது என்று எட்டிவிட தூரத்தில் இருக்கிறது, போய் வாங்கிவிடலாம் என்று போனது, அங்கு பக்கத்தில் போன பிறகு கிடைக்காமல் போன நிகழ்வுகள் எல்லாம் உவேசாவினுடைய வாழ்க்கையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு நம்மவர்களே பல சுவடிகளை அழித்திருக்கிறார்கள். அதெல்லாம் மிக ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். பிரமிப்பாகவும் இருக்கு, ரொம்ப ஒரு ஒரு நன்றி உணர்ச்சியோ வருது ஐயா. அதாவது வந்து இப்ப இந்த 136வது பாட்டு பாக்குறோம்னா, நூற்றுக்கணக்கான தமிழ் ஆர்வலர்கள் வந்து அதை காப்பாத்திருக்காங்க, அவங்க கையை ஆமா கைப்பட ஆமா எழுதி எழுதி எழுதி, ஐயோ எழுதி அதையும் எழுதி அதை ஆமா வந்து ஆமா அந்த அதே அவர் எப்படி எழுதினாரோ அதை கம்பர் ஒரு எதுகு மூளையெல்லாம் மாறாம அதை ஆமா ஆமா எழுதி வந்து, என்னால அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப பிரமிப்பா இருக்குது, எப்படி இது ரொம்பவும் நடந்திருக்கு சிக்கல் தான். அப்படின்னு. அதாவது இப்போ ஒரு அச்சுப்பிரதி அடித்தால், இப்போது ஒரு ஆசிரியர் ஒரு நூலை தயாரிக்கிறார், அச்சுப்பிரதியை அவர் கொண்டு வருகிறார் என்றால் 1000 பிரதி ஒரே நேரத்தில் அச்சடித்து விடுவார். அந்த 1000 பிரதியிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அந்த ஆசிரியரே அதற்கு மெய்ப்பு திருத்துவார், திருத்தி எல்லாவற்றையும் மேற்பார்வை பார்த்து வெளியிடுவார். அவர் வெளியிடும் போது அந்த 1000 பிரதி வெளியிடுகிறார்கள் என்றால் 1000 பிரதியிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இப்போது அடுத்து திரும்ப அந்த ஆசிரியர் மறைந்த பிறகு அந்த பிரதியை வெளியிட்டால் கூட அந்த மூலப்பிரதியை அப்படியே அச்சு பிரதியாக திரும்ப அதே போல வெளியிடலாம். அந்த முறையெல்லாம் இப்போது வந்துவிட்டது. திரும்ப அச்சு கோர்க்க தேவையில்லை, அதையே அப்படியே வெளியிடக்கூடிய நிலையெல்லாம் இப்போது வந்திருக்கிறது. எனவே அப்படி ஒரு ஆசிரியர் ஒரு நூலை வெளியிடுகிறார் என்றால் அது மாறாமல் அடுத்தடுத்து பதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே ஏட்டுச்சுவடியில் எழுதும் போது என்ன சிக்கல் என்றால், எல்லாரும் கைப்படத்தான் பிரதி எடுப்பார்கள். பிரதி எடுப்பவர்கள் பிரதி எடுப்பதற்கென்றே சில மாணவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள், ஏட்டுச்சுவடியை பார்த்து எழுதக்கூடிய நன்றாக எழுதக்கூடிய சிலர் இருந்திருப்பார்கள். அவர்கள் பிரதி எடுப்பார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் பிரதி எடுக்கும் போது கண்டிப்பாக சில வார்த்தைகள் அவர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டு வேறு வார்த்தைகள் மாற்றிக்கொள்ளலாம். அவர்களும் இலக்கண இலக்கியங்கள்லாம் தெரிந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் அந்த வார்த்தை அந்த இலக்கணப்படி அந்த இடத்துக்கு பொருத்தமான வார்த்தையை தான் போடுவார்கள், அதுவும் சரிதான். ஆனால் அப்படி பொருத்தமாக போடும்போது பொருத்தமான இன்னொரு வார்த்தையை போட்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் அப்படி அப்படி இன்னும் அவர்களுக்கு அவர்கள் ஒன்றை இன்னொன்றாக புரிந்து கொண்டு வேறொரு வார்த்தையை பயன்படுத்தி விடுவார்கள். அது மாத்திரமல்லாமல் சிலர் வேண்டுமென்றே மாற்றி எழுதுவார்கள். கம்பர் இப்படி எழுதியிருக்கிறார், இதைவிட இந்த வார்த்தை நன்றாக இருக்கிறதே என்று வேண்டுமென்றே இன்னொரு வார்த்தையை மாற்றி எழுதுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிலர் முழு பாட்டையே உருவாக்கி இடையில் செருகி விடுவதற்கு, கம்ப ராமாயணத்தில் தன்னுடைய பாட்டும் ஒன்று இருக்கட்டும் என்று இடையில் செருகி விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு மாற்றங்களுக்கு அந்த ஒவ்வொரு பிரதிகளும் உள்ளாகி இருக்கும். இதை அச்சில் பதிப்பிப்பவர்களுக்கு ஒரு இடையூறு வரும். அவர் ஒரு 10 பிரதியை 8 பிரதியை பார்த்து பதிப்பிக்கும் போது 10 பிரதியிலும் ஒரே பாடல் 10 வடிவங்களில் இருக்கும். பொது ஒரு ஒரு ஒரு வடிவம் ஒரு பொதுவான ஒரு வடிவம் இருந்தாலும் ஒன்றிரண்டு வார்த்தைகள் அங்கு வேறுபட்டு இருக்கும். அந்த ஒன்றிரண்டு வார்த்தைகள் வேறுபட்டு இருப்பதில் எது சரி என்று தீர்மானம் செய்து பதிப்பிக்க வேண்டியது அச்சு பதிப்பு செய்பவர்களுடைய வேலை. அந்த வேலையை உவே சா போன்றவர்களெல்லாம் செய்தார்கள். அவர்கள் தாங்கள் பார்த்த பிரதியில் பேதங்கள் இருந்தால், இந்த பிரதியில் இந்த இடத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த பிரதியில் வேறொரு வார்த்தை இருக்கிறது என்றால் இரண்டையும் கீழே குறிப்பிடுவார்கள். பாடபேதம் என்று குறித்திருப்பார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம் பழைய உவேசா பதிப்பு நூல்கள். அதே போல கம்பராமாயணத்தில் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாருடைய பதிப்பு, இதெல்லாம் பார்த்தால் கீழே பாடபேதம் என்று ஒவ்வொரு பாடலுக்கு கீழேயும் சில வார்த்தைகள் குறிப்பிட்டிருப்பார்கள். அது என்னவென்றால், அந்த பாடலில் ஒரு பிரதியில் இந்த வார்த்தை இருந்தது, இன்னொரு பிரதியில் வேறொரு வார்த்தை இருந்தது என்று அந்த வார்த்தைகளை எல்லாம் குறிப்பிட்டிருப்பார்கள். இன்னும் பல பிரதிகளில் பல வார்த்தைகள் என்னென்னவெல்லாம் இருந்தனவோ அதையெல்லாம் குறிப்பிட்டிருப்பார்கள். அது ஏன் குறிப்பிடுகிறார்கள் என்றால், அந்த பதிப்பாளர் இப்போ வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் பதித்த பதிப்பில் பாடல் ஒரு வடிவில் அவர் பதிப்பித்திருப்பார், கீழே பாடபேதம் இருக்கும். ஒரு ஆய்வறிஞர் அவருடைய பதிப்பை வாங்கி பார்க்கிறார். அவர் பார்க்கிறார் வைமுகோவினுடைய அந்த பதிப்பில் அவர் ஒரு பாடல் வடிவத்தை பதிப்பித்திருக்கிறார். அவருக்கு தோன்றுகிறது, இந்த பாட்டில் இந்த இடத்தில் இந்த வார்த்தை இருப்பது அவ்வளவு பொருத்தமாக தெரியவில்லையே, இதற்கு பதிலாக வேறு வார்த்தை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவருக்கு தோன்றுகிறது. அவர் கீழே பார்ப்பார், அந்த பாடபேத பகுதியை பார்ப்பார். அதில் பல பாடபேதங்கள் குறிக்கப்பட்டிருந்தால், இந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கிறது, இதுவும் ஒரு பிரதியில் இருந்திருக்கிறது என்று தானே அர்த்தம். பாடபேதம் என்றால் ஏதோ ஒரு பிரதியில் அந்த வார்த்தை இருந்திருக்கிறது என்று அர்த்தம். எனவே அந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கிறது என்று அந்த ஆய்வறிஞர் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம், அவருக்கு அது பொருத்தமாக இருக்கும். எனவே ஆய்வறிஞர்கள் பயன்பெறும் பொருட்டு பதிப்பிப்பவர்கள் அந்த பாடபேதத்தையும் சேர்த்து பதிப்பிப்பார்கள். அந்த மாதிரியான பதிப்புகள் உவேசா, தாமோதர பிள்ளை, வைமு கோபாலகிருஷ்ணம் ஆச்சாரியார் இவர்களுடைய பதிப்புகளில் நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் ஒவ்வொரு பாட்டுக்கும் பாடபேதம் இருந்தால் அந்த பாடபேதத்தையும் கண்டிப்பாக கீழே குறித்திருப்பார்கள். இப்போது நாம் பார்க்கக்கூடிய நூலில் அதெல்லாம் இல்லை. இது மிகவும் பிற்காலத்தில் அச்சுப்பிரதியை பார்த்தே பதிப்பித்த பதிப்பு. இதில் அதெல்லாம் பாடபேதங்கள் எல்லாம் குறிக்கப்படவில்லை. எனவே அப்போ ஓலைச்சுவடியிலேருந்து பொறியம் ஒரு இருக்கலாம். புத்தகம் வந்து அச்சுக்கு வருதுன்னா அப்போ ஒரு தவம் மாதிரி பண்றாங்க அவங்க ஆமாம், பண்ணிருக்கணும் நிச்சயமா. அதெல்லாம் இல்லையா? அது அதில் மிகவும் சிக்கல் என்னவென்றால், இந்த ஓலைச்சுவடிகளில் ஒற்றை எழுத்துக்களின் மீது புள்ளி பெரும்பாலும் வைத்திருக்க மாட்டார்கள். புள்ளி வைத்தால், அதாவது கண்ணே என்று, இந்த கண் இன்னுக்கு மேலே ஒரு புள்ளியை வைக்கிறார்கள் என்றால், எழுத்தாணியை வைத்து ஒரு குத்து குத்தினால் பொத்தலாகிவிடும், ஓலை பொத்தலாகிவிடும். எனவே பெரும்பாலும் புள்ளி வைக்க மாட்டார்கள், புள்ளி இல்லாமலேயே இருக்கும். கணனே வேணடுமே எனனினுமே அப்படி தான் இருக்கும். அந்த புள்ளி வைத்த எழுத்துக்களின் மீது புள்ளி இருக்காது. படிப்பவர்கள், அன்றைக்கு ஏடு வாசிப்பவர்கள் இந்த புள்ளி இல்லாத எழுத்துக்களை படித்து படித்து அவர்களுக்கு இயல்பாக அந்த புள்ளி எங்கெல்லாம் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிந்துவிடும். மெய் எழுத்துக்களாகவே அவர்கள் உச்சரித்து விடுவார்கள். புள்ளி வைக்காவிட்டாலும் சரியாக வாசித்து விடுவார்கள். இவர்களெல்லாம், இந்த பதிப்பித்தவர்களெல்லாம் இந்த மாதிரியாக இதெல்லாம் உணர்ந்துதான் பதிப்பித்திருக்கிறார்கள். புள்ளி வைக்காத எழுத்துக்களையும் அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு அந்த பாடலின் வடிவத்தை உள்வாங்கிக் கொண்டு பதிப்பித்திருக்கிறார்கள். அவர் பதிப்பிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நன்றாக இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த இடத்தில் இந்த வார்த்தை தான் இருக்கும் என்று அவர்களுக்கு அதை நிச்சயப்படுத்த முடியும். அது தேமாச்சீர். தேமாச்சீருக்கு கண்ணே என்பது ஒரு தேமாச்சீர். அப்படி தேமாச்சீராகத்தான் அது இருக்கும். இப்போது அது புள்ளி வைக்காமல் கணனே என்று இருக்கும். ஏட்டுச்சுவடியில் அவ்வாறு தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த புள்ளியை வைக்காமல் விட்டிருப்பார்கள், கணனே என்று இருக்கும். அதை பார்க்கும்போது கணனே என்றால் அங்கு பொருள் இல்லாமல் போய்விடுகிறது. எனவே அது கண்ணே என்று தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நிச்சயப்படுத்தக்கூடிய தன்மை வந்துவிடும். அது மட்டுமல்லாமல், அது தேமாச்சீராக அமைய வேண்டும் என்றால், கணனே என்றால் அது புலிமாச்சீராக மாறிவிடும். எனவே கண்ணே என்று இருப்பதுதான் சரியாக இருக்கும் என்று அதையெல்லாம் உள்ளே மனதுக்குள் தீர்மானித்து கொண்டு அதை சரசரவென்று வாசித்து விடுவார்கள். நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்போது நாம் ஏட்டுச்சுவடியை வாசித்தால் மிகவும் சிரமமாக இருக்கும். பழைய ஏட்டுச்சுவடியை வாசித்தால், ஏனென்றால் நாம் எல்லாம் சௌகரியமாக வாசித்து வாசித்தே பழக்கப்பட்டு போய்விட்டோம். எல்லாமே அச்சுப்பிரதியில் எல்லா விதமான சௌகரியங்களும் செய்து அதை பிரித்து பதிப்பித்து அதனுடைய சந்திகளை எல்லாம் எங்கெங்கு பிரிக்க வேண்டுமோ அவ்வாறெல்லாம் பிரித்து அதை மடக்கி பதிக்க வேண்டிய இடத்தில் மடக்கி பதிப்பித்து எல்லாம் மிகவும் சௌகரியமாக எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இவற்றை நாம் படித்து படித்து மிகவும் இலகுவாக வாசிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு ஆளாகிவிட்டோம். எனவே நாம் இப்போது ஏட்டுச்சுவடியை எடுத்து படித்தால் தடுமாறுவோம். அது அந்த நிலை உண்டு. ஏனென்றால் நாம் அதற்கு பழக்கப்படவில்லை என்பது ஒன்று. அதனால் அவ்வாறு அவர்கள் அந்த சிரமத்தெல்லாம் மேற்கொண்டுதான் படித்து பதிப்பித்திருக்கிறார்கள். நன்றி. ஐயா அடுத்த பாடல் படிக்கலையா? ஆ, சரி. இதில் மண்ணே கொள்ளி என்பதில் ஒரு எதிர்மறையான ஒரு குறிப்பு இருக்கிறது. இவள் வலிந்து அந்த வரங்களை கேட்கிறாள், முறைக்கு மாறாக கேட்கிறாள். எனவே மண்ணே கொள் என்றால் இந்த மண்டலத்தை, இந்த ராஜ்யத்தை கொள் என்பது ஒரு அர்த்தம். மண்ணே கொள், உன் வாயில நீ மண்ணையே கவ்விக்கொள் என்று சொல்வது போன்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அது ஒரு எதிர்மறை அர்த்தம். அது சொல்வார்கள் அல்லவா, வாயில் மண் விழுந்து விட்டது என்பது போன்ற ஒரு எதிர்மறை அர்த்தத்தை அது மறைமுகமாக, அது தசரதனையும் மீறி வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அந்த இது. அவர் நினைத்து சொல்லியிருக்க மாட்டான், ஆனால் அதற்குள் அப்படி ஒரு எதிர்மறை பொருள் தொனிக்கும் விதமாக அந்த வாசகம் அவனிடம் இருந்து அது வெளிப்படுகிறது. அவனுடைய இதய ஆழத்தில் இருந்து நீ முறையற்ற ஒன்றை கேட்கிறாய், நீ உன் வாயில மண்ணைத்தான் பெறுவாய், நீ செத்துதான் போவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அவனை அறியாமலும் அவனுக்குள் இருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் அந்த சொற்றொடரில் பார்க்கிறோம். மண்ணே கொள் என்பது. அடுத்த பாடல் போவோம். இவ்வாறு தசரதன் கெஞ்சி கேட்ட பிறகும், ஒரு வரத்தை பெற்றுக்கொள், ராஜ்யத்தை நீயே எடுத்துக்கொள், ராமனை காட்டுக்கு போக சொல்லுகிறாய் அல்லவா, அந்த வரத்தை விட்டுவிடு என்று கேட்ட பிறகும் அவள் விடுவதாக இல்லை. நீ எனக்கு வரம் தருவதாக சொல்லிவிட்டாய், முன்பே கொடுத்த வரங்கள் இவை, இப்போது நீ ஒரு வரம் மட்டும் பெற்றுக்கொள், இன்னொரு வரத்தை விட்டுவிடு என்று சொல்வது நியாயமாகுமா? வாக்கு தவறாமைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய நீ இவ்வாறு சொல்லலாமா என்று தசரதனை நோக்கி கைகேயி குத்தி காட்டுகிறாள். எங்கு எந்த இடத்தில் கை வைத்தால் எதிராளி மடிவான் என்று தெரிந்து சிலர் அந்த இடத்தை சீண்டி பார்ப்பார்கள். அதை போல இவன் வாக்கு தவறாமை என்ற ஒரு நிலைப்பாடு எப்போதும் உடையவனாக இருந்தான். பொதுவாக கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவர்கள் அந்த வாக்கு தவறாமையை பெரிதான ஒரு அறமாக கடைபிடிப்பதை நாம் இன்றும் பார்க்கிறோம். அதை ஒரு சிறப்புக்குரிய கௌரவத்தின் அடையாளமாக கருதுவார்கள். சொன்னால் சொன்னபடி செய்துவிட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருப்பார்கள். அதில் அந்த காலத்து மன்னர்கள் சிலர் மிகவும் உறுதியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். சொன்ன சொல் மாறிவிடக்கூடாது, தலையே போவதாக இருந்தால் அதை நிறைவேற்றி விட வேண்டும் என்பதில் அவர்கள் தீர்மானமாக இருந்த வரலாற்றையெல்லாம் நாம் பல கதைகளில் வாசிக்கிறோம். தசரதனும் அப்படிப்பட்ட ஒரு வேந்தன் தான். கொடுத்த வரத்திலிருந்து மாறிவிடு கொடுத்த வார்த்தையிலிருந்து மாறிவிடக்கூடாது. வாக்கு தவறாமை என்ற ஒரு அறத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கக்கூடிய தன்மை அவனிடம் இருந்தது. எனவே அந்த வாக்கு தவறாமை என்ற அறம் உடைய நீ இவாறெல்லாம் பேசுவது சரிதானா என்று அந்த வார்த்தையை பிரயோகித்து கைகேயி அவனை தூண்டுகிறாள். இவ்வாறு சொன்ன பிறகு அவன் என்ன செய்ய முடியும்? வாக்கு தவறாத மன்னவன் சொன்ன சொல் மாறமாட்டான், சத்தியசந்தன் என்றெல்லாம் பெயர் படைத்த நீ இவ்வாறாக வரங்களை ஏற்கனவே தந்த வரங்களை ஒன்றை மட்டும் பெற்றுக்கொள், இன்னொன்று பெறாதே என்று எல்லாம் சொல்லி அதை மாற்றிவிட முயற்சி செய்வது சரியாகாது என்று அவள் சொன்னது இவனுக்கு மிகப்பெரிய உள தூண்டுதலை ஏற்படுத்துகிறது. ஆம், நாம் இவள் கேட்டால் கேட்டபடி கொடுக்க வேண்டிய நிலையில்தான் இருக்கிறோம், கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இவனுக்குள் நிச்சயப்பட்டு விடுகிறது. நாம் இவளிடம் மீண்டும் மீண்டும் இந்த வரங்களை கேட்காமல் விட்டுவிடு என்று சொல்வது சரியாகாது, இவளுக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும், இவள் இவ்வாறு சொல்லிவிட்டால் இனிமேல் இவள் மாறமாட்டாள் என்பது இவனுக்கு புரிந்து விடுகிறது. எனவே என்ன செய்வது என்று யோசிக்கிறான். கடைசியாக இவளிடம் மன்றாடி கேட்போம். இவளை கொள்வதனாலேயோ அல்லது வரத்தை தரம் கொள்வதனால் எந்த பயனும் இல்லை, கொல்ல முடியாது. பெண் ஒரு பெண் இவளை கொல்ல முடியாது, அது பெரிய பழிக்கு இடம் தரும். அது மட்டுமில்லாமல் வரத்தை கொடுக்காமலும் இருக்க முடியாது. கடைசியாக இவளிடம் மன்றாடி வேண்டுவோம் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்தவனாக அவளுடைய காலில் விழுந்து கெஞ்சுகிறார். அந்த காட்சியையும் கம்பர் தீட்டி காட்டுகிறார். முடிமன்னவர்கள் எல்லாம் வந்து பாதம் பணியக்கூடிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவன், அரசர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய பேரரசனாக இருக்கக்கூடிய அவன் தன் மனைவியின் காலில் விழுகிறான், விழுந்து கெஞ்சி கேட்கிறான். இவள் இவ்வாறு சொன்ன பிறகு, நீ வாக்கு தவறுவது நியாயமாகுமா, இப்படியெல்லாம் நீ பேசுவது நியாயமாகுமா, தருகிறேன் என்று சொன்ன வரங்களை இப்போது தராமல் தயங்கி நிற்பது அறமாகுமா, உனக்கு தகுதியாகுமா என்று சொன்ன பிறகு, தந்தேன் என்று சொல்லிவிட்டு, உனக்கு நான் வரம் தந்தேன் என்று சொல்லிவிட்டு, முதல் வரத்தை சொல்லி முதல் வரத்தை நான் உனக்கு தந்தேன், அதற்கு பிறகும் இவன் உரையாடலை வளர்க்க விரும்பவில்லை. ஒரு வரத்தை கொடுத்து விடுவோம் என்றும் முதல் ஒரு வரத்தை நான் உனக்கு தந்தேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரத்தை தருவதற்கு இவன் நாக்கு துணியவில்லை. ஏனென்றால் அது மிகப்பெரிய அறத்திற்கு மாறுபட்டதான ஒரு வரம். அதில் அறம் மாறுபடுதல் என்ற ஒன்று இருக்கிறது. தன் கண்ணின் மணியாகிய, தன் உயிருக்கு உயிரான தன் மகன் எல்லாவற்றையும் துறந்து நாடோடியாக காடு ஏக வேண்டியது இருக்கிறது என்ற தன் மகனுக்கு ஒரு பெரிய துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு வரம். எனவே அவன் அந்த வரத்தை கொடுப்பதற்கு தயங்கி மீண்டும் அவளிடம் கெஞ்ச தொடங்குகிறான். அவளுக்கு முதல் ஒரு வரத்தை கொடுத்து விட்டான், அடுத்த வரத்தை கொடுப்பதற்கு அவனுக்கு இன்னும் பூரணமாக மனம் துணியவில்லை. எனவே அடுத்த வரத்தை கொடுக்காமல் அவளுடைய பாதத்தில் விழுந்து இறைஞ்சி கேட்கிறான். அந்த காட்சியை இந்த பாடல் சொல்கிறது. ஒரு வரம் கொடுக்கிறான், இன்னொரு வரத்தை கொடுக்காமல் அந்த வரத்தை நீ வாங்காமல் விட்டுவிடு, அந்த ஒரு வரத்தை நீ வாங்காதே, வாங்காமல் விட்டுவிடுவாயாக என்று அவளிடமே வரம் கேட்கிறான். ஒரு வரத்தை கொடுக்கிறான், இன்னொரு வரத்தை அவளிடமே வேண்டுகிறான். நீ இந்த வரத்தை வாங்காமல் இரு என்று அவளிடமே வரம் கேட்கிறான். வரம் கொடுப்பதும் வரம் கொடுத்தவனே ஒரு வரத்தை கேட்பதுமாக இருந்தான் என்பதை இந்த பாடல் காட்டுகிறது. நின் மகன் ஆழ்வான் நீ இனிது ஆழ்வாய், நிலமெல்லாம் உன்பயம் ஆமே ஆளுதி தந்தேன் உரைகுன்றேன். என் மகன் என்கண் என் உயிர் எல்லா உயிர்கட்கும் நன்மகன் இந்த நாடிரவாமை நய என்றான். முதல் வரத்தை கொடுக்கிறான், நின் மகன் ஆழ்வான் நீ இனிது ஆழ்வாய், உன் மகன் பரதன்தான் இனிமேல் ஆழ்வான், நீ இனிது ஆழ்வாய், நீதான் இனி ஆழ்வாய். மகன் ஆழ்வான் என்று சொன்னதே போதுமானது, நீ இனிது ஆழ்வாய் என்று இவளையும் சேர்த்து சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இவன் புரிந்து கொண்டான். என்ன புரிந்து கொண்டான் என்றால், இவள் இதெல்லாம் கேட்பதற்கு பிரதான காரணங்களில் ஒன்று, இந்த வரங்களை கேட்பதற்கு பிரதான காரணங்களில் ஒன்று, கோசலைக்கு அதிகாரம் போய்விடக்கூடாது என்பது. ராமனின் தாயாகிய கோசலைக்கு அதிகாரம் போய்விடும், ராமன் முடிசூடி விடுவானே ஆகி, அதன் பிறகு அரண்மனையில் கோசலை வைத்ததுதான் சட்டமாக இருக்கும். தன் சக களத்தியாகிய கோசலைக்கு அதிகாரம் போய் போய் போய்விடுகிறதே என்ற ஒரு பொறாமை இவள் இந்த வரம் கேட்பதற்கான முக்கிய காரணம் என்பதை தசரதன் புரிந்து கொள்கிறான். எனவேதான் நீ இனிது ஆழ்வாய், இனிமேல் இந்த அரண்மனை அதிகாரத்தை எல்லாம் நீயே வைத்து கொண்டு ஆழ்வாய் என்று இவளையும் சேர்த்து சொல்கிறார். பரதன் தான் ஆளப்போகிற நாட்டை, இந்த வரத்தின்படி பரந்தான் ஆளப்போகிறான். எனவே நின் மகன் ஆழ்வான் என்று சொல்வதிலேயே அந்த வரம் அடங்கிவிடுகிறது. கூடுதலாக நீ இனிது ஆழ்வாய் என்று சொல்லும்போது இனிமேல் நீ அதிகாரம் செலுத்துவாய், கோசலைக்கு அந்த அதிகாரம் போகாது, நீதான் அரண்மனையில் அந்தப்புரத்தில் பெண்களுடைய கூட்டத்தில் நீதான் அதிகாரம் செலுத்துவாய் என்பதை சுட்டி காட்டும் விதமாக அந்த சொற்றொடரையும் தசரதன் பிரயோகிக்கிறான். நீ இனிது ஆழ்வாய், நிலமெல்லாம் உன் வயமாமே, நிலமெல்லாம் இந்த ராஜ்யம் முழுக்க உன் வசம்தான் இனிமேல் ஆகும், உன் வசமாமே. வயம் வசம் என்பது வயம் என்று வந்திருக்கிறது, தமிழ் மரபுக்கு ஏற்ப வசம் வயம் என்று வந்திருக்கிறது. உன் வசம் ஆகும், இவையெல்லாம் உன் வசம் ஆகும், ஆகுமே என்பது ஆமே என்று இடை குறைந்து வந்திருக்கிறது. உன் வயம் ஆமே, ஆளுதி ஆழ்வாயாக, தந்தே தந்துவிட்டே உனக்கு, நான் தந்துவிட்டேன் அந்த முதல் வரத்தை தந்துவிட்டேன். உரை குன்றே, வாக்கு தவறமாற்ற, குன்றுதல் என்றால் குறைதல் என்று ஒரு பொருள். உரை குன்றேன் என்றால் வாக்கு குன்ற மாட்டேன், அதாவது வாக்கு தவற மாட்டேன் என்பதுதான் அதனுடைய பொருள். அல்லது வாக்கு குறைய மாட்டேன், அதாவது இந்த வரத்தில் எந்த குறையும் செய்து கொள்ள மாட்டேன், முழுமையாக தந்துவிட்டேன். முழுமையாக நீங்கள் ஆளலாம், அதில் கொஞ்சம் அதிகாரம் ராமனுக்கும் இருக்கட்டும் என்றோ, அல்லது அந்த அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்றோ என்றெல்லாம் நான் கேட்க மாட்டேன். முழுமையாக தந்துவிட்டேன், நீ ஆழ்வாயாக என்று சொல்லிவிட்டு உரை குன்றேன் என்பதையும் சேர்த்து சொல்கிறார். இதில் எந்த மாற்றமும் நான் செய்ய மாட்டேன், இதிலிருந்து நான் தவற மாட்டேன், இந்த வாக்கிலிருந்து நான் தவற மாட்டேன், உரை குன்றேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரத்தை கொடுக்காமல் இவனே வரம் கேட்கிறான் அவளிடத்தில். என் மகன், என் கண், என் உயிர், எல்லா உயிர்களுக்கும் நன்மகன், இந்த நாடிரவாமை நய என்றான். என் மகன், என் கண், என் உயிர், எல்லா உயிர்களுக்கும் நன்மகன், எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய உத்தம புத்திரன், அந்த நன்மைந்தன் ராமன், இந்த நாட்டை விட்டு போகாமல் இருக்கும்படி நீ விரும்புவாயாக. நய என்றால் விரும்பு என்று அர்த்தம், விரும்புவாயாக என்று அர்த்தம், விரும்பு. நயத்தல் என்றால் விரும்புதல் என்று அர்த்தம். அதை கொடு என்று கேட்கவில்லை, அதை விரும்பு என்று சொல்கிறான். இந்த ராமன் இந்த நாட்டை விட்டு போகாமல் இருப்பதை கொடுப்பாயாக. அந்த நான் கேட்கக்கூடிய அந்த வரத்தை நீ எனக்கு கொடுப்பாயாக. அந்த கொடு என்ற வார்த்தையை அவன் பயன்படுத்தாமல் நய என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நய, அதை நீ விரும்புவாயாக, அதை விரும்பி கொடுப்பாயாக. நீ என்னுடைய கட்டாயத்திற்காக நீ கொடுக்க வேண்டாம். ராமன் மீது நீ அன்புடையவள் தானே, ராமன் மீது நீ பாசம் வைத்திருப்பவள் தானே, அதனால் அவன் இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது என்ற விருப்பம் உனக்கும் இருக்க வேண்டும் அல்லவா, எனவே அதை நீ விரும்புவாயாக. நன்மகன், இந்த நாடு இரவாமை நய, இந்த நாட்டை விட்டு போகாமையை நீங்காமையை விரும்புவாயாக. இரவாமை என்றால் நீங்காமை என்று அர்த்தம், இரத்தல் என்றால் நீங்குதல், நாடு இரவாமை என்றால் நாட்டை விட்டு நீங்காமை, நாட்டை விட்டு நீங்காமல் இருப்பதை நீ விரும்புவாயாக என்று சொல்கிறார். இரத்தல் என்ற சொல்லை நாம் இப்போது சாவு என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். அவர் இறந்து விட்டால் என்றெல்லாம் சொல்லும்போது உயிர் போனதை குறிப்பதற்கு நாம் அந்த இரத்தல் என்ற வார்த்தையை இப்போது நடைமுறையில் பயன்படுத்துகிறோம். ஆனால் இலக்கியங்களில் இரத்தல் என்ற வார்த்தைக்கு ஒன்றை விட்டு ஒன் நீங்கி போதல் என்ற பொருள் பெரும்பாலான இடங்களில் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உயிர் கூட உடம்பை விட்டு நீங்கி போகிறது. எனவேதான் அந்த சாவை குறிப்பதற்கு இறத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அது ஒரு காரண பெயர், நீங்கி போவதனால். இறத்தல் என்பதனுடைய சொற்பொருள் நீங்கி போதல் என்பதுதான். எனவேதான் சாவை குறிப்பதற்கும், உயிர் உடலம்பை விட்டு நீங்கி போவதை குறிப்பதற்கும் இறத்தல் என்ற சொல்லை தமிழில் நாம் பயன்படுத்துகிறோம். இறத்தல் என்றால் நீங்குதல். இது திருக்குறளில் இறத்தல் என்பது நீங்குதல் என்ற பொருளில் பல இடத்தில் வந்திருக்கிறது. சாவு என்ற பொருளை குறிப்பதற்கும் திருக்குறளில் இறத்தல் என்ற சொல் வருகிறது. நீங்குதல், ஒன்றை விட்டு ஒரு இடத்தை விட்டு கடந்து போதல், அதை குறிப்பதற்கும் இறத்தல் என்ற சொல் திருக்குறளில் பல இடங்களில் வந்திருக்கிறது. துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிருப்பவர் நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். நுனிக்கொம்பு ஏறினால் அஃது இறந்து ஊக்கின். அந்த இடத்தையும் தாண்டி போனார். இறத்தல் என்றால் அந்த இடத்தையும் கடந்து போதல். அங்கு நுனிக்கொம்பு வரைக்கும் போனவர் அஃது இறந்து அதை தாண்டி போய்விட்டால் உயிருக்கு இறுதியாகிவிடும். அங்கு இறந்து என்பது அந்த இடத்தை விட்டு கடந்து போவதை குறிப்பதை குறிக்கிறது. அப்படி திருக்குறளில் பல இடங்களில் இறத்தல் என்பது ஒரு இடத்தை விட்டு கடத்தல் என்ற பொருளில் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் இங்கு வந்திருக்கிறது. இறவாமை என்றால் கடவாமை, நீங்காமை, நாடு இறவாமை, நாட்டை விட்டு நீங்காமை. நாட்டை விட்டு நீங்காமல் இருப்பதை நய நீ விரும்புவாயாக என்றான் என்று சொன்னான். ஒரு வரத்தை தந்து விட்டேன், இந்த வரத்தை நீ எனக்கு கொடுப்பாயாக என்று அவளிடம் கேட்கிறான். நின் மகன் ஆழ்வான் நீ இனிது ஆழ்வாய் நிலமெல்லாம் உன்வயமாமே ஆளுதி தந்தேன் உரைகுன்றேன் என் மகன் என் கண் என் உயிர் எல்லா உயிர்கட்கும் நன்மகன் இந்த நாடிரவாமை நய என்றான். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அது விரும்புதல் அப்படின்னு இல்லைன்னா வேற மாதிரி சொல்லியிருப்பார் அவர். நாடிரவாமை நகு என்றான்னு முடிச்சிருப்போம் இல்லையா? நகு என்றால் என்ன பொருளில் நீங்கள் என்ன? நகுதல்னா செப்புதல் அது மாதிரி வரும். நகுதல்னா செப்புதல் வராது. நகுதல் என்றால் சிரித்தல் என்ற பொருள் தான் வரும். அப்படி ஓகே. ஆமாம், அது நியாயப்படி அப்படி இருக்கலாம். நாடிரவாமை கொடு என்றான். அது நாடிரவாமையாகிய வரத்தை நீ கொடுப்பாயாக என்று கேட்பது மிக பொருத்தமாக இருக்கும். ஆனால் நய என்று சொல்லும் போது அதை நீ விரும்பு. இப்போ அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொன்னார் அல்லவா? அறம் செய், ஐயர் அறம் செய் என்று சொல்லவில்லை. அறம் செய்ய விரும்பு, அதை விரும்ப வேண்டும், விரும்பி செய்ய வேண்டும். கட்டாயத்தின் பேரிலேயோ அல்லது செய்தால் அடுத்த பிறவியில் புண்ணியம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை கருதியோ நீ செய்யாதே. மனதளவில் பிறருக்கு அறம் செய்ய நீ விருப்பம் உடையவனாக இரு என்பதை குறிப்பதற்கு அந்த அறம் செய்ய விரும்பு என்ற சொற்றொடரை ஔவை நமக்கு அறிவுறுத்துகிறாள். அதை போல இங்கும் நீ அதை விரும்பி செய். ராமன் உனக்கு அன்புக்குரியவன், அவன் நாட்டை விட்டு காடு செல்வது உனக்கும் துன்பம் தரக்கூடியது தானே. நீ அதை விரும்ப வேண்டும் அல்லவா? அவன் நாட்டை விட்டு போகாமல் இந்த நாட்டுக்குள்ளேயே இருப்பதை நீ விரும்ப வேண்டும் அல்லவா என்பதற்காக நய என்று சொல்கிறான். அப்படி நாம் கருத்துக்காக நான் அவ்வாறு பொருள் சொல்கிறோம். அந்த நய என்று ஏன் சொன்னான் என்பதற்கு நான் இவ்வாறாக கையேயி ராமன் பால் அன்புடையவள், அதனால் அந்த அன்பின் காரணமாக ராமனை அவள் விரும்பி இந்த வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதாக நாம் கருத்துக்காக சொல்கிறோம். சொல் ரீதியாக பார்த்தால் கொடு என்றான், வழங்கென்றான் என்றெல்லாம் சொல்வதை விட நய என்றான் என்று சொல்லும் போது அங்கு என்ன ஆகிறது என்றால் அந்த மோனை மிகவும் பொருத்தமாக அமைகிறது. நன்மகன் இந்த நாடிரவாமை நய என்றான். ந முதலில் வருகிறது, அந்த நாவுக்கு இணையாக இங்கு நா வருகிறது. அந்த மோனை அழகு கருதியும் கம்பர் அந்த நய என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஐயா நாடிரலையும் ஒரு மோனை வருது இல்லையா? ஆமா, அது மூன்று மோனை வருகிறது. மோனை அதிகமாக ஆக ஆக அந்த அடியினுடைய அழகு கூடும். அதனால் மூன்று மோனைகளையும் பயன்படுத்துகிறார். சரி. ஐயா இதுல ஆழுதி தந்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது ஆமாம், வந்து அது ஒரு தனிச்சொல்லா அல்லது ஆளுமை பிளஸ் வேற ஏதாவது வார்த்தை சேர்ந்து ஆழுதி ஆளுதி என்றால் அப்படின்னு மாறுதா? ஆளுவாயாக, அது ஏவல் வினை. செய்தி என்றால் செய்வாயாக என்று அர்த்தம். போதி என்றால் போவாயாக என்று அர்த்தம். வரைதி என்றால் வரைவாயாக என்று அர்த்தம். அது ஒரு ஏவல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று என்று அந்த இலக்கண ரீதியாக வரும். ஆழுதி என்றால் ஆழுவாயாக, அங்கு அது முடிந்து விடுகிறது, முற்றுப்பெற்று விடுகிறது. ஆழுதி உன் வசம் ஆமே, எல்லாம் உன் வசமாக ஆகப் போகிறது, ஆகும். ஆழுதி நீ ஆழ்வாயாக. தந்தே ஒவ்வொன்றும் தனித்தனி, உன் வசமாமே அது ஒரு அங்கு முற்றுப்படி பெறுகிறது. அந்த அங்கும் ஒரு முற்று வாக்கியம் முற்றுப்பெறுகிறது அங்கே. அடுத்து ஆழுதி, அங்கும் அது முற்றுப்பெறுகிறது. ஆழ்வாயாக. தந்தேன், உனக்கு நான் தந்து விட்டேன். உரை குன்றே, நான் உரை குன்ற மாட்டேன். எல்லாம் தனித்தனியாக முற்றுப்பெறுகின்றன. ஆழுதி என்பது ஆழ்வாயாக என்று பொருள் தரக்கூடிய ஏவல் வினை முற்று. கொள்ளுதி என்றால் கொள்வாயாக, அதே போல ஆழுதி என்றால் ஆழ்வாயாக. முன்னிலை, அதுவும் முன்னிலை ஏவல் வினை முற்று. முன்னால் இருப்பவர்களை நோக்கித்தான் சொல்ல முடியும். அதை படர்க்கையில் சொல்ல முடியாது. முன்னால் இருப்பவரை நோக்கி சொல்லக்கூடிய முன்னிலை ஏவல் வினைமுற்று. ஐயா அதுல ஒருமை பன்மை அப்படி இருக்காயா முன்னிலை? ஒருமைதான், இது ஒருமைதான். ஒருமையில் பன்மையில் சொல்ல வேண்டும் என்றால் ஆளுதிர் என்று சொல்ல வேண்டும். ஆளுதிர், ஆழ்வீர்களாக என்று சொல்ல வேண்டும். சரி. இது இலக்கண ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று. பால் ரீதியாக பார்த்தால் ஆண்பால் பெண்பால் இரண்டுக்கும் பொதுவானது தான். ஆணை நோக்கியும் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆணை நோக்கியும் ஆளுதி என்று சொல்லலாம், பெண்ணை நோக்கியும் ஆளுதி என்று சொல்லலாம். பாலை பொறுத்த வரைக்கும் அது பொதுவானது. சரி ஐயா. ஐயா இன்னும் ஒரு பாடல் பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம். அதாவது அடுத்த பாடல் பார்க்கும் முன்பு இடையில் கொஞ்சம் கதை பகுதிகள் இருக்கிறது. இவ்வாறு இவள் உறுதியாக இவ்வாறு இவன் கேட்ட பிறகும் வரமாக, வரம் கொடுப்பவனே வரந்தா என்று கேட்கும் தொனியில் கேட்ட பிறகும், வரம் என்ற வார்த்தையை அவன் பயன்படுத்தவில்லை. ஆனால் வரம் கேட்கும் தொனியில் தான் கேட்கிறான். வரம் கேட்கும் தொனி மட்டும் தொனி அல்ல, யாசகம் கேட்கும் தொனியிலேயே கேட்கிறான். எனக்கு இந்த யாசகத்தையாவது கொடு என்ற தொனியில் அவன் கேட்ட பிறகும் அவள் தன் பிடித்த பிடியில் இருந்து விடவில்லை. மீண்டும் அவள், நீ இவ்வாறு ஒரு வரத்தை மட்டும் கொடுத்து விட்டு இன்னொரு வரத்தை விட்டுவிடு, அதை கேட்பதை தவிர்த்து விடு என்று சொல்வது உனக்கு அறம் ஆகுமா என்று மீண்டும் அவனுக்கு அறம் போதிக்கிறாள். இவள் அறத்திற்கு மாறாக கேட்கிறாள். ஆனால் அவன் அறத்தை விட்டு தவறுவதாக அவனை குற்றம் சுமத்துகிறாள். நீ இவ்வாறு சொல்வது உன் அறத்திற்கு தகுதியாகுமா, பொருந்துமா, நியாயமா என்றெல்லாம் கேட்கிறாள். மீண்டும் அவள் அவ்வாறு உறுதியாக சொன்ன பிறகு மீண்டும் இவன் மயங்கி புரள்கிறான். சொல்கிறான். பல்வேறு விதமாக அவளை நோக்கி பிதற்றுகிறான். தன் வசம் கெட்டவர்கள் எவ்வாறு பிதற்றுவார்களோ அவ்வாறு பிதற்றுகிறான். அவளை கடின சொற்களால் திட்டுகிறான். இதுவரைக்கும் கெஞ்சி அவளை புகழ்ந்து பேசியவன், வன்மை கேகயன் மானே என்றெல்லாம் சொன்னவன், அவளை கடும் கடும் சொற்களால் வைகிறான். இதுவரைக்கும் பிறந்த பெண்கள் எல்லாம் கணவன் இறக்கும் முன்பே தாங்கள் இறப்பதற்கு விரும்புவார்கள். சுமங்கலியாக இறந்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். கணவன் இறந்து விட்டால் கணவனோடையே உடன்கட்டை ஏறுவார்கள். அப்படியெல்லாம் பெண்கள் இருந்தார்கள். ஆனால் நீதான் ஒரு பெண், புதிதாக பிறந்து வந்திருக்கிறாய், கணவனுடைய கணவனையே கொல்லக்கூடியவளாக வந்திருக்கிறாய். எதிர்காலத்தில் உன்னை பற்றி இந்த உலகம் பேசும். கணவனையே கொன்றவள், கணவனையே கொன்ற பெண் என்ற ஒரு கதை இதுவரைக்கும் ஏடுகளில் எங்கும் இருந்ததில்லை. இனிமேல் உன்னால் அந்த கதை உண்டாகிவிடப் போகிறது. கணவனை கொன்றாள் கைகேயி என்ற ஒரு பழி உன்மீது வரப்போகிறது என்றெல்லாம் அவளை நோக்கி பிதற்றுதலாக வைகிறான். கொடியாலே என்னை கொல்லப் போகிறாயோ என்றெல்லாம் பல விதத்தில் புலம்புகிறான். அவன் எவ்வளவு புலம்பினாலும், எவ்வளவு அவளை நோக்கி வசை மாறி பொழிந்தாலும் அவள் அசைந்து கொடுப்பதாக இல்லை. கடைசியில் வரம் கொடுக்க வேண்டிய கட்டாய நிலையில் தான் இருப்பதை புரிந்து கொண்ட அவன் வரம் கொடுக்கிறான். அவள் மீண்டும் நீ வரம் கொடுப்பதாக சொல்லிவிட்டு இப்போது வரம் கொடுக்காமல் அதற்காக வருந்துவதெல்லாம் பொருந்தாது. உன்னுடைய மரபு எப்படிப்பட்ட மரபு? கொடுத்த வாக்கிற்காக தன்னுடைய தசையையே அறிந்து கொடுத்தான் சிபி சக்கரவர்த்தி. ஒரு புறா அவனிடத்து வந்து அடைக்கலம் கேட்கிறது. அதை நான் உன்னை நான் காப்பேன் என்று புறாவிற்கு அடைக்கலம் கொடுத்த அவன், அதன் பிறகு அந்த புறாவை காப்பதற்காக தன்னுடைய தசையையே அறிந்து கொடுத்தான். அப்படிப்பட்ட சிபி சக்கரவர்த்தியினுடைய மரபில் வந்த நீ இவ்வாறெல்லாம் கொடுத்த வாக்கு வா வா வாக்கை கொடுப்பதற்கு இவ்வாறாக வருந்தி புலம்புவதெல்லாம் சரியாகுமா? இதெல்லாம் நியாயமா என்று மீண்டும் அவள் இவ்வாறு சொல்லுகிறாள். உதாரணங்கள் எல்லாம் காட்டுகிறாள். சிபி சக்கரவர்த்தி உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அவனை ஒரு கிடுக்கு பிடியில் கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறாள். அவனுக்கு வேறு வழியே இல்லை. அவன் வரம் தான் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு வரம் கொடுத்து விட்டான், அடுத்த ஒரு வரத்தை அவன் கொடுத்தே ஆக வேண்டும் என்று இக்கட்டான நிலையில் தன் வார்த்தைகளாலேயே அவனை கொண்டு வந்து அவள் நிறுத்தி விடுகிறாள். எப்படி சொன்னால் அவன் அந்த வரத்தை கட்டாயம் தந்தே ஆக வேண்டிய ஒரு நிலைக்கு உள்ளாவானோ, அப்படியெல்லாம் பேசி அவனை அந்த நிலையில் கொண்டு வந்து அவள் நிறுத்தி விடுகிறாள். தசரதனும் வரம் கொடுத்தான். அதை பற்றி ஒரு பாடலில் கம்பர் பாடுகிறாள். வீந்தாளே இவ்வையவள் என்னா மிடல்வேந்தன், ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என் செய் வனமாலே, மாய்ந்தே நான் போய் வானுலகாழ்வெண் வசைவெள்ளம், நீந்தாய் நீந்தாய் நின்மகன் ஓடும் நெடிதென்றான். கையை கடைசியாகவும் ஒன்று சொல்கிறாள். இவ்வாறு தசரதனை குற்றம் சுமத்தும் விதமாக பேசியவள், சிபி சக்கரவர்த்தியினுடைய மரபில் வந்தவனா நீ? அப்படி மரபில் வந்தவனாக இருந்தால் இவ்வாறெல்லாம் நீ கொடுக்கும் வரத்தை கொடுத்த வரத்தை கொடுக்காமல் தருவதற்காக இவ்வாறு தயங்கி நிற்பாயா? இவ்வாறெல்லாம் புலம்பி வருந்துவாயா என்றெல்லாம் அவனை குற்றம் சுமத்துவது போல் பேசியவள் கடைசியாக ஒன்றை சொல்லுகிறாள். நீ வரம் கொடுக்காவிட்டால் நான் இந்த கணமே என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறாள். உனக்கு பழி வந்து சேரும் விதமாக கொடுத்த வாக்கை காக்க தவறினான் தசரதன், அதனால் அவனுடைய மனைவி மாண்டு விட்டாள் என்ற ஒரு பெரும் பழி உன்மீது வந்து சேரும் விதமாக நான் இக்கணமே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று கடைசியாக அவள் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிப்பது போல தற்கொலை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து பேசுகிறாள். இப்போது கூட நாம் சிலர் அந்த ஆயுதத்தை கையில் எடுப்பதை பார்க்கிறோம். பலரையும் மிரட்டுவதற்கு அந்த ஆயுதத்தை கையில் எடுப்பார்கள். சிலர் தற்கொலை முயற்சியிலும் ஈடுபடுவார்கள். மிரட்டுவதற்காக ஈடுபட்டு வெறுமனே பிறரை பயமுறுத்துவதற்காக அந்த முயற்சியில் ஈடுபட்டு ஒரு வீத்து போல இறந்து போபவர்களும் உண்டு. அந்த மாதிரியெல்லாம் நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். அங்கும் கையையே அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாள். தற்கொலை என்ற ஆயுதத்தை நான் இப்போதே இறந்து போவேன் என்று அவனை அச்சுறுத்துகிறாள். அவன் வேறு வழி இல்லாத நிலைக்கு உள்ளாகிவிடுகிறான். எனவே ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என்று சொல்லுகிறான். நான் உனக்கு இந்த வரத்தை, நீ கேட்கக்கூடிய இந்த வரத்தை நான் கொடுத்து வருகிறேன். என் சேய் வனமாள, நான் போய் வானமாள, உனக்கு நான் இவ்வரத்தை கொடுத்தேன் என்று கம்பர் பாடுகிறார். என் சேய் ராமன் வனமாள போனால் நான் இந்த மண்ணுலகை விட்டு மாண்டு போய் வானமாள போய்விடுவேன். எனவே என் மகன் வனமாளும்படியும் நான் வானமாளும்படியும் உனக்கு நான் வரம் தந்தேன் என்று சொல்லுகிறான். என் மகன் வனத்திற்குத்தான் போக வேண்டும் என்று ஆகிவிட்டது என்றால் நான் இந்த உலகில் ஒரு கணமும் அதன் பிறகு உயிர் தரித்து இருக்க மாட்டேன். நான் இந்த மண்ணுலகை விட்டுவிட்டு விண்ணுலகம் ஏகி விடுவேன். அவன் வனமாள போவான், நான் வானமாள போய்விடுவேன் என்று தசரதன் சொல்வதாக கம்பர் சொல்கிறார். அவன் வனமாள, நான் வானமாள, உனக்கு இந்த வரத்தை தந்தேன். அது மட்டுமல்ல, நீ வசை வெள்ளம் நீந்தாய் நீந்தாய், உனக்கு இனிமேல் இந்த உலகத்தார் சொல்லக்கூடிய வசைதான் வரப்போகிறது. எல்லோரும் உன் மீது வசை மாறி பொழிவார்கள். அந்த வசை வெள்ளத்தில் நீ நீந்தி கொண்டுதான் உன் காலம் முழுக்க நீ இருக்க வேண்டும். எல்லாரும் உன்னை நோக்கி வைவார்கள், கடும் வார்த்தைகளை பேசி உன்னை அர்ச்சிப்பார்கள். உன் மீது தீய சொற்களை பொழிந்து திட்டி தீர்ப்பார்கள். அந்த வசையாகிய வெள்ளத்தில் தான் நீ இனிமேல் காலம் முழுக்க நீந்தி கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு நீந்துவாயாக, உனக்கு நான் ஈந்து விட்டேன் இந்த வரத்தை, நீ வசை வெள்ளத்து நீந்துவாயாக என்று சொல்லி வரத்தை கொடுத்து முடிக்கிறான். கொடுத்து விட்டு உணர்வு இழந்து விழுந்து விட்டான். அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி அவன் அங்கு கிடக்கிறான். கைகேயிக்கு அந்த நிலையில் மகிழ்ச்சி உண்டாகிறது. எடுத்த காரியத்தை சாதித்து விட்டோம் என்று மன நிறைவு உண்டாகிறது. நல்ல திருப்தி உணர்வுடன் அவள் தூங்கத் தொடங்கினாள் என்று கம்பர் அந்த காட்சியை அப்படியே அங்கே நிறுத்திவிட்டு தன்னுடைய படப்பிடிப்பு கருவியை வேறு பக்கம் திருப்புகிறார். பொழுது விடிகிறது. அந்த விடியலின் வர்ணனைக்கு வருகிறார். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் கம்பர் இயற்கை நிகழ்வை அந்த கதையோடு ஒப்பிட்டு தற்குறிப்பேற்ற அணியாக பல பாடல்கள் பாடுவார். இரவு கழிந்து போகிறது. அந்த இரவு கழிதலை பற்றி அவர் பாடுகிறார். சேனுலாவிய சேனுலாவிய நாளெல்லாம் உயிர் ஒன்று போல்வன செய்து பின் ஏனுலாவி ஏனுலாவி ஏனுலாவிய தோழினான் இடர் எய்த ஒன்றும் இறங்கிலா வானிலா நகை மாதரால் செயல் கண்டு மைந்தர் முன் நிற்கவும் நாணினாள் என ஏகினாள் நளிர் நங் கங்குலாகிய நங்கையே. சேனுலாவிய நாளெல்லாம் உயிர் ஒன்று போல்வன செய்து பின் ஏனுலாவிய தோழினான் இடர் எய்த ஒன்றும் இறங்கிலா வானிலா நகை மாதரால் செயற் கண்டு மைந்தர் முன் நிற்கவும் நாணினாள் என ஏகினாள் நளிர் கங்குலாகிய நங்கையே. இரவு என்னும் பெண் நீங்கி போய்விட்டாள், பகல் வந்துவிட்டது என்பதை கம்பர் சொல்லுகிறார். அது ஒரு இயற்கை நிகழ்வு. அந்த இயற்கை நிகழ்வின் மீது கம்பர் தற்குறிப்பை ஏற்றுகிறார். இரவாகிய மங்கை கையேகி செய்த அந்த கொடுஞ்செயலை பார்த்துவிட்டு, ஒரு பெண் இத்தகைய கொடுங்காரியம் செய்துவிட்டாள், தன் நாயகன் உயிர் போவதை கூட பொருட்படுத்தாமல் தன் ஆசையை நிறைவேற்றுவதாகிய கொடுஞ்செயல் புரிந்துவிட்டாள், இது பெண் குலத்திற்கே இழுக்கல்லவா? பெண்ணாகிய நாம், இரவு என்னும் மங்கையாகிய நாம், இனிமேல் ஆடவர் கண் முன்னால் நிற்பது எவ்வாறு என்று அந்த இரவு என்னும் மங்கை நாணமுற்று நீங்கி போனது போல இரவு நீங்கியது என்று பாடுகிறார் கம்பர். சேனுலாவிய நாளெல்லாம் உயிர் ஒன்று போல்வன செய்து பின் ஏனுலாவிய தோழினான் இடர் எய்த ஒன்றும் இறங்கிலா வானிலா நகை மாதரார் செயல் கண்டு மைந்தர் முன் நிற்கவும் நானினாள் என ஏகினாள் நளிர் கங்குலாகிய நங்கையே என்று அந்த இரவு கழிந்து போவதை பற்றி தற்குறிப்பேற்றணியாக கம்பர் பாடுகிறார். அதன் பிறகு கோழி கூவுவதை பற்றி ஒரு பாடல் பாடுகிறார். விடிந்தவுடன் கோழி கூவும் அல்லவா? அந்த விடியலில், அந்த புலர்ந்தும் புலராத அந்த காலை பொழுதில் சேவல் கூவும் அல்லவா? அந்த சேவல் கூவுவதையும் தற்குறிப்பேற்ற அணியாக பாடுகிறார். எண்டரும் கடை சென்றயாமம் இயம்புகின்றன ஏழையால் வண்டு தங்கிய தொங்கல் மார்பன்ம எங்கி விம்மிய வாரெல்லாம் கண்டு நெஞ்சுக அலங்கி அஞ்சிறை யான காமர் தூ நைக்கரம் கொண்டு தம்வயிர் எட்டி எட்டிவி இழிப்ப போன்றன கோழியே. கோழி கூவும் போது தங்கள் சிறகுகளை படபடவென்று அடித்து கொள்ளும். அவ்வாறு கோழி தங்கள் சிறகுகளை படபடவென்று அடித்து கொள்வது எப்படி இருக்கிறது என்றால், நடந்த இந்த கொடுஞ்செயலை பார்த்து ஆற்றாமல் வயிற்றில் அடித்து கொள்வது போல இருந்தனே என்று பாடுகிறார் கம்பர். இவ்வாறு அந்த இயற்கை நிகழ்வுகளையெல்லாம் தற்குறிப்பேற்ற அணியாக அந்த கதையின் போக்கோடு ஒத்து கம்பர் பாடுவதை நாம் வரிசையாக பல பாடல்களில் பார்க்க முடிகிறது. இவ்வாறு இன்னும் சில கதைப்பகுதியெல்லாம் இடையில் இதில் வருகிறது. அதை பார்த்துவிட்டு தான் நாம் இந்த பாடல் பார்ப்பது சரியாக இருக்கும். இந்த 138வது பாடலுக்கு முந்தி அந்த பகுதியை கொஞ்சம் பார்த்துவிட்டு வர வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். அதை நாம் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பார்ப்போம். சரி ஐயா. இவ்வாறாக இந்த கட்டத்தில் கதை நிற்கிறது, பொழுது விடுகிறது. ஒரு அவலம் அங்கே அரங்கேறி இருக்கிறது அரண்மனையில். பொழுது விடுகிறது, இனி என்ன ஆகிறது என்பதை கம்பர் சொல்லப் போகிறார். அதை நாம் வரும் வாரத்தில் பார்ப்போம். எல்லோரும் ஒரு முறை நாம் இப்போது பாடலை பார்த்து ஒரு கேள்வியா, இந்த நூற்றி ஆ முப்பத்தி ஆறு வந்து கலித்துறையா ஐயா? 136. ஆமாம், இதெல்லாம் ஐந்து சீர் இருக்கிறது அல்லவா? இதெல்லாம் கலித்துறை பாடல் தான். சரிங்க 136ம் சரி, 37ம் சரி, கலித்துறை பாடல் தான். சரியாக சரிங்க. சொன்னீங்க. சரி, கலித்துறையில் ஒரு வகை. அதற்கு முந்திய 135வது பாடலும் கலித்துறை தான். அதுவும் ஐந்து சீர் தானே இருக்கிறது, அதுவும் ஆமாம். கலித்துறை தான். அது ஆனால் அந்த வகை வேறு, இந்த வகை வேறு. ஓ சரிங்க.